ശ്രീശൈലവംശോദ്ധവസോമയാജി നാരായണാര്യാപ്തസമസ്തബോധം തത്വോത്രമീഡേ വരദാദ്യസൂനും ആഢ്യം ഗുണൈര്യജ്ഞവരാഹവര്യം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. ഷോഡശായുധ സ്തോത്രം അനുഭവിച്ചിട്ടിരിക്കും. രണ്ടാമത് ശ്ലോകം. യഥായത്തം ജഗച്ചക്രം കാലചക്രം ച ശാശ്വതം പാതു വസ്തത് പരം ചക്രം ചക്രരൂപസ്യ ചക്രിണഃ. ശ്ലോകത്തില് ഇനിമേൽ വരക്കൂടിയ ശ്ലോകം, ഇന്ന ശ്ലോകത്തിലേന്ത് ആരംഭിച്ച് എല്ലാ ശ്ലോകങ്ങളിലെയും ഒരു ഒരു ആയുധത്തെ പ്രത്യേകമാ அந்த ஆயுதத்துடைய பெருமை, அந்த ஆயுதமானது நம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு, நம்மை இல்லை உங்களைன்னு, உங்களைன்னு அந்த யார் நோய்பட்டு கிடக்கிறார்களோ, எவர்கள் தாங்க முடியாத கொடுமையான அந்த வியாதி வந்து அவஸ்தப்படுறாளோ, அவள்லாம் அவர்களை இந்த ஆயுதமானது ரட்சிக்கட்டும்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் பிரதி ஸ்லோகம் பிரதி ஆயுதத்தை வர்ணிக்கிறார். அதில் இந்த ஸ்லோகத்தில் சக்கராயுதத்தையே வர்ணிக்கிறார். அந்த சக்கரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சாய்க்கிறார். ஜகத் சக்கரம், இந்த லோகமானது, இந்த லோகம்ன்றது ஜகத்து. இந்த ஜகத் எப்படி இருக்குன்னா, அந்த ஜகத்தே ஒரு சக்கரம். ஏன்னா சுழல்றதோ இல்லையோ, பூமின்னா அது சுழல்றது. அந்த சக்கரம் என்ன, காலச்சக்கரம்ன்ற சாஸ்வதமான சக்கரம், அதுக்கு அழிவே கிடையாது. அழிவே இல்லாத இந்த காலச்சக்கரம், காலம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். அது என்னென்ன காலம்னு பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம், இந்த சக்காரத்தினால தர்ம சக்கரத்தையும் எடுத்துக்கணும். அப்போ ஏற்பட்ட இந்த சக்கரங்கள் யதாயத்தம், எந்த சக்கரத்தாழ்வானுக்கு அதீனமோ அடங்கியதோ, அப்பேற்பட்ட அந்த பெருமையை உடையதான சக்கர ரூபத்தை கொண்ட சக்கர ரூபசிய சக்கரத்தாழ்வானின் உருவை கொண்ட சக்கரினகா, சக்கரத்தாழ்வார கையில தரிச்சின்னு இருக்கக்கூடியதான பகவான் நம்மளை ரட்சிக்கட்டம்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஜகச் சக்கரம் அப்படின்னா லோகம்ன்றது வட்டமானது, பூமின்றதே எர்த் அப்படிங்கிறது உருண்டையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரிதான் சக்கரமும், சக்கரமும் ரவுண்டா இருக்கு, பூமியும் ரவுண்டா இருக்கு. எம்பெருமான் எதுக்காக கையில சக்கரத்தை தரிச்சுட்டு இருக்கான்னா, இந்த லோகம் சுழல்றது, இந்த பூமி தன்னையே சுத்திக்கும், அந்த அந்த ஆர்பிட்டையும் சுத்தும்னு நாம சயின்ஸ்ல படிக்கிறோமே. அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, பகவான் கையில எதுக்கு சக்கரம் தரிச்சுட்டு இருக்கான், அந்த கையில பகவானுடைய திருக்கையில சக்கரம் சுத்துறது. அந்த மாதிரி இந்த லோக சுழற்சி இருக்கே, இந்த உலக சுழற்சியானது எனக்கு அடங்கியது, அடங்கினது என்னோட அதீனம். இந்த லோகம் சுழல்றதுக்கு காரணம் நான் தான், என் அதீனத்துல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக பகவான் சக்கரத்தை தரிச்சின்றிருக்கான். அதே மாதிரி இந்த சுழற்சியானது எங்க ஆரம்பிக்கிறதோ அங்கேயே முடியும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருந்தா, அந்த எண்டிங் பாயிண்ட் திருப்பி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் அது ஆரம்பிக்கும். அதனாலதான் நாம சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே கூட, அஸ்யஸ்ய பகவதா மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இந்த லோகத்தோட சிருஷ்டி ஸ்திதி பிரடயம் எல்லாத்தையும் எம்பெருமான் பார்த்துக்கிறான். எம்பெருமானுடைய அதீனம் இந்த காரியங்கள்லாம். அப்போ காலச்சக்கரம் ஜெகச்சக்கரம் தர்மச்சக்கரம் ச கேசவஹா அப்படிங்கிற வசனம் பகவான் அதீனம் இதெல்லாம் காண்பிக்கிறதுக்கு தெரியறது. இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது வந்து, காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் பிரவிருத்தஹான்னு பகவான் நானே காலரூபமாக இருக்கேன் அப்படிங்கிறத சாதிக்கிறார் கீதையில். காலத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, காலம் அப்படிங்கிறது அதீதாதி வியவஹார ஹேதுஹு காலஹா அப்படின்னு தர்க்க சங்கிரகம். வியவஹாரம் அப்படின்னா ஞானஜனக சப்த பிரயோகம், ஒரு ஞானம் உண்டாகிறதுக்காக ஒரு வார்த்தையை நாம் பிரயோகம் பண்ணுறோமே, அதுதான் வியவஹாரம்னு பேர். அப்போ நம்ம ஒரு ஒரு வார்த்தையிலையும் நாம சொல்றது எல்லாமே காலத்தை பேஸ் பண்ணி இருக்கு. எப்படி அப்படின்னா, நான் சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டேன் இறந்த காலத்தை சொல்றது சாப்பிட்டேன்றதுனால. நான் தூங்க போறேன் அப்படின்னா தூங்க போக போகிறேன்னு அர்த்தம். அப்போ அது எதிர்காலத்தை சொல்றது. நான் நன்னா இருக்கேன் அப்படின்னா நான் நிகழ்காலத்துல. நம்ம ஒரு ஒரு விஷயமுமே நாம பேசக்கூடியதானது காலத்தை பேஸ் பண்ணி இருக்கு. அந்த காலம் அப்படிங்கிறது பகுவிதமா இருக்கு. வினாடி, நாழிகை, யாமம், போது, பகல், இரவு, நாள், பக்ஷம், திங்கள், ரித்து, அயனம், வருஷ, ஆண்டு அப்படின்னு பலபடி இந்த காலத்தை விவகாரம் பண்ணலாம், பிரித்து கொடுத்துருக்கா. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த காலன்றது எப்படி சக்கரமாகும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தா சனிக்கிழமையில் முடிஞ்சு திருப்பி ஞாயிற்றுக்கிழமையிலேயே ஆரம்பிக்கும். நட்சத்திரம் பார்த்தா கிருத்திகா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பரணியில் முடிஞ்சு திருப்பி கிருத்திகா நட்சத்திரத்திலே ஆரம்பிக்கும். அப்போ அதே சுழற்சியானது நடந்துட்டே இருக்கு. சக்கரம் வட்டமாக இருக்கிறதுனால இதுக்கு தொடக்கம் எதுன்னு முடிவு எதுன்னு சொல்ல முடியுமான்னு நம்மளால. அந்த மாதிரி காலங்களுக்கும் இது ஆரம்பம் இது முடிவு அப்படின்ற நிலையை காமிக்க முடியாது. ஏன்னா ரொட்டேஷன் நடந்துட்டே இருக்கு. பிரதம என்ன ஆரம்பிச்சதுன்னா சுக்லபக்ஷத்தில் போய் அதோட உச்சமான பௌர்ணமியில் நின்றுட்டு திருப்பி தேய்பிர ஆரம்பித்து அதில் ஒரு பிரதமை அப்படின்னு வந்து திருப்பி அமாவாசையில் முடியும். திருப்பி அதே பிரதமை வந்துட்டு சுக்லபக்ஷ பிரதமை கிருஷ்ணபக்ஷ பிரதமைன்னு போனாலும் மாசத்தில் அது திருப்பி அதே சுக்லபக்ஷ பிரதமைக்கே வந்து முடியும். அதனால தான் காலம் ச பட்சத்தே, இந்த காலத்தை ஆட்டி படைக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சாய்க்கிறார். இது ஆழ்வார் சாய்க்கிறச்சே கால சக்கரத்தாய் கடலிடம் கொண்ட அப்படின்னு சாய்க்கிறார். காலம்ன்ற ஒரு சக்கரத்தையும் நீ தானே வச்சுட்டு இருக்க, அது ஒன்னுண்டதான ஒன்ன தீனத்துல தானே இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் திருவாமொழியில. அதனால இந்த யதாயத்தம் ஜெகச் சக்கரம் பார்த்தோம், காலச்சக்கரம் பார்த்தோம். காலச்சக்கரம் சேன்னு ஒரு அந்த சக்காரம் இருக்கு. இந்த சக்காரத்தினால தர்ம சக்கரம் ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு இருக்கக்கூடியதான ரெண்டு விஷயத்தையும் இதை எடுத்துக்கணும். இதுகள்லாம் சாஸ்வதம் அப்படின்னு சாச்சர். சாஸ்வதம்ன்ற பதத்தை ரெண்டு இடத்துல அன்வயம் பண்ணலாம். சாஸ்வதம் ஜெகச் சக்கரம், சாஸ்வதம் காலச்சக்கரம். ஜெகச் சக்கரம் எப்படி சாஸ்வதம் அப்படின்னா, சிருஷ்டியாதிகளில் சுழண்டு சுழண்டு ஒரு ஒரு பிரம்மாண்டங்கள்லையும் இடைவிடாது நடக்கிறதுனால இது சாஸ்வதம்னு தெரியறது. காலமும் மாறி மாறி திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கிறதுனால இதுவும் சாஸ்வதம்னு தெரிஞ்சுது. அதனால சாஸ்வதம் காலச்சக்கரம், சாஸ்வதம் ஜெகச் சக்கரம் அப்படின்னு. பாத்து வஸ்தத்து அப்படின்னு தத் சப்தம் உபயோகப்படுத்தியிருக்கார். தத்து அப்படின்னா வேதங்கள்லேயே மிக மிகவும் பிரசித்தமான இந்த சக்கரம் அப்படின்னு அர்த்தம். எந்த மந்திரம் நம்ம நித்தியபடி நம்ம திருவாள் திருவாராதனத்தில் சாத்துமுறை ஆரத்தே கல்பூரஹாரத்தி பண்ணுறச்சே சொல்கிறோம். சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேன சுத்தேன பூதாஹ அதி பாப்மானம் அராதிம் தரேம அப்படிங்கிற இந்த மந்திரமானது பவித்ரம்ன்றத சக்கரத்தாழ்வான் அப்படிங்கிறத காண்பிக்கிறது வேதம். அப்போ அப்பேற்பட்ட தத்து பரம் சக்கரம், மிகவும் உயர்ந்ததான சக்கரம். ஏன் இது பரம் சக்கரம்னா, என்றைக்குமே எம்பெருமான் எம்பெருமானை விட்டு நீங்கிறது இல்லை இந்த சக்கரம். அதனால தான் பெரியாழ்வாரும் வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டுன்னு இவருக்கும் சேர்த்து மங்களாசாசனம் சாதிச்சார் ஆழ்வார். இந்த சக்கரத்துக்கு யார் தேவதை அப்படின்னா, இந்த சக்கரம் எந்த பெருமாளுடைய ஆயுதம் அப்படின்னு சாய்க்கிறச்சே, இது கேசவன் அப்படின்ற பெருமாள் இந்த சக்கரத்தை ஆயுதமாக பிரதானமாக வச்சுருப்பார். பன்னெண்டு மூர்த்தி இருக்காளோ இல்லையோ, பன்னெண்டு மாதத்துக்கு மார்கழி மாதத்துக்கு கேசவன் ஆரம்பித்து நியமேன ஒரு ஒரு மாதமும் கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு பெருமாள். அப்போது அதை சுவாமி தேசிகன் பன்னீர் நாமத்தில் சாய்க்கிறச்சே, கேசவனாய் நின்று கீழே திசையிலும் நெற்றியிலும் அவன் எங்கெங்கே இருக்கார் அந்த பெருமாள் அப்படின்னா, நெத்தியில் இருக்க இட்டுக்கக்கூடியதான நம்ம திருமணுக்கு கேசவன் பகவான் அங்க கேசவன் கேசவ ரூபமா எழுதியிருக்கார். தேசுடை ஆழிகள் நான்குடன் செம்பசும் பொன்மலை போல் அப்படின்னு சாய்ச்சார். தேசுடை ஆழிகள், தேஜஸ் மிகுந்ததான ஆழி சக்கரத்தை, அதுவும் ஒரு சக்கரம் இல்ல நான்கு சக்கரத்தை வச்சுண்டு செம்பசும் பொன்மலை போல். அது கனகப்பிரபம், கேசவம் கனகப்பிரபம்னு வருதே ஸ்தோத்திரங்கள்ல. சக்கர சதுச்சக்கரம் நமஸ்யாமி கேசவம் கனகப்பிரபம், அது அப்படியே தமிழ் பண்ணி கொடுத்துட்டார். அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, எனக்கு விஷயம் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்ற காரணமே சொல்ல முடியாது. இந்த சம்பிரதாயத்துல இருக்கிறவா, தேசிக சம்பிரதாயத்துல இருக்கிறவா இந்த காரணத்தை என்னைக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல என்ன இருக்கோ அது சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணம், அந்த தயையினால இதை தமிழ் பண்ணி கொடுத்துருக்கார். எந்த ஆச்சாரியனும் பண்ணல. இந்த பன்னிர நாமம் நம்ம தரிச்சுக்கிறோமே நம்ம உடம்புல, அதுக்கு என்ன தாத்பரியம், அங்க என்ன எந்த பெருமாள் எழுதியிருக்கார், அதை எங்க இட்டுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு குழந்தைக்கு கூட சொன்னா புரியுற மாதிரி ஒரு தமிழ்ல சாதிச்சிருக்கார் சுவாமி. ஆனா நாமெல்லாம் அதெல்லாம் வாசிக்காத காலத்தை போக்கின்னு இருக்கோம் அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியதான ஒரு விஷயம். அப்ப ஏற்பட்ட பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்கரினா, சக்கர ரூபத்தை கொண்டதான இந்த சக்கரி சக்கரத்தை வச்சிருக்கிறவன் எம்பெருமான், பாது வகா பாது உங்களை ரட்சிக்கட்டும் உங்களை காப்பாத்தட்டும்னு இந்த ஸ்லோகம். அடுத்தது யத் பிரசூதி சதைராசன் ருத்ரா பரசுலாஞ்சனாக சதிவ்யோ ஹெதிராஜஸ்ய பரசு பரிபாது வஹா. இந்த ஸ்லோகமானது எம்பெருமானுடைய அடுத்த ஆயுதமான கோடாலி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆயுதம், மழு அப்படின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல பரசு அப்படின்னு பேரு. எந்த எம்பெருமானுடைய கோடாலியானது, எந்த எம்பெருமானுடைய கோடாலியிலிருந்து தோன்றினதான நூறு பல வகையான கோடாலிகள் ருத்ரர்கள்னு சொல்லக்கூடியதான ஏகாதசி ருத்ரர்கள், பதினோரு ஏகாதசி ருத்ரர்கள்னு தேவாள வாழலாம். 33 தேவர்கள்ல இரு நால்வர் அஷ்டவசுக்கள், ஈரைந்தின் மேலொருவர் ஏகாதச ருத்ரர்கள், எட்டோடொரு நால்வர், 8+4 பன்னெண்டு பேர் துவாதச ஆதித்யர்கள், ஓர் இருவர் அல்லால் ரெண்டு பேர் அஸ்வினி குமாரா அஸ்வினி தேவதைகள் ரெண்டு பேர், அதனால 33 பேர் கணக்கு வரும். இது ஆழ்வார் சாய்க்கரிச்சே இரு நால்வர் இறைந்தின் மேலொருவர் எட்டோடொரு நால்வர் ஓரிருவர் அல்லால் திருமார்க்கு யாமார் வணக்கமார் இதெல்லாம் பகவானை சேவிச்சுட்டு இருக்கக்கூடியவா அப்படின்னு சாய்ச்சர். அப்பேற்பட்ட ஏகாதசி ருத்ரர்கள் பலரும் இந்த பரசுன்ற கோடாலிய சின்னமாக வச்சிருக்கா. லாஞ்சனம் அப்படின்னா சின்னம், சின்னம் லக்ஷ்மச லக்ஷணம் அப்படின்னு அமரம். இந்த லாஞ்சனமா வச்சுண்டு வச்சிருக்காளோ ஆசன்னு சக அத்தகையதான பெருமைகள் வாய்ந்த இந்த ஹேதிராஜஸ்ய சக்கரத்தாழ்வாருடையதான திவ்யமான, ஏன்னா சீவைகுண்டத்துல இருக்கிறதுனால இதுக்கு திவ்யத்துவம். இந்த சக்கர ஹேதிராஜஸ்ய பரசு சக்கரத்தாழ்வாருடையதான பரசு, ஏன்னா அவருடைய அதீனம் தானே மீதி ஆயுதங்கள்லாம், எல்லா ஆயுதத்திலையும் தன்னுடையதான அம்சம் இருக்கு. அப்பேற்பட்ட கோடாலியானது உங்களை பரிபாத்து நன்கு பாதுகாக்கட்டும்னு சாச்சர். இந்த சக்கரத்தாழ்வார் திருக்கையில் இருக்கக்கூடியதான கோடாலின்றது ரொம்ப திவ்யமானது, அப்ராகிருதமானது. இதை வந்து எந்த மெக்கானிக் ஷாப்லையும் இந்த ஆயுதங்கள் எல்லாம் பண்ணலை, இதெல்லாம் பகவானுடைய திவ்யமான ஆயுதங்கள். இந்த கோடாலி இந்த மழு தீயோர்களெல்லாம் அழிச்சு சுத்தமா பரமை காந்திகளா இருக்கிறவாள காப்பாற்றும், பரமே சத்துக்களை காப்பாற்றும். இதுலேருந்துதான் பல நூறு கோடாலிகள் தோன்றுது. இந்த மெயின் கோடாலியா பகவான் எதை வச்சிருக்கானோ அந்த கோடாலியிலேருந்து தோன்றினது தான் பல நூறு கோடாலிகள். அதை தான் வந்து இந்த ருத்ரர்கள்லாம் வச்சுருக்கா. எத் பிரசூதி சதைஹி, எதிலிருந்து தோன்றினதான இந்த 100 ஆயுதங்களும் அப்படின்னு அர்த்தம். சதருத்ரியம் அப்படின்னு யஜுர்வேதத்தில் ஒரு பாகம், 4 காண்டத்தில் ஒரு பாகம், அதில் சொல்லக்கூடியதான மந்திரத்தில் ஏதேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷு ஸ்ருதாஹ சஹஸ்ரஷஹா அப்படின்னு, சஹஸ்ராணி சஹஸ்ரஷோ ஏ ருத்ரா அதிபூமியாம் அப்படின்னு மந்திரம் வருது. சதஹா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் காண்பிச்சாரே, சாதிச்சிருக்கார் இல்லையா, எப்ரசூதி சதைஹின்னு இந்த பல நூறுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வேத மந்திரத்திலேருந்து எடுக்கப்பட்டது. எல்லா வகையான கோடாலிக்கும் இந்த திவ்யமான கோடாலி பகவான் கையில் இருக்கே அதுதான் மூல காரணம் அப்படின்னு. ருத்ராஹா ஏகாதசி ருத்ரர்கள், அவள்லாம் அந்த திருநாமத்துக்கே அர்த்தம் ரோதயதீதி ருத்ரஹா, எல்லாரையும் அழ வைப்பாரான் அதனால ருத்ரன்னு பேரு. இது சதபத பிராமணத்தில் இருக்கக்கூடிய விற்த்தாந்தம். உஷைன்றவளுக்கு 8 பேர் பிறந்தா, இந்த 8 பேருக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு இந்த 8 பேரில் போய் சிவன் போய் கேட்குறார். அனபகத பாப்மாவா அகமஸ்மி நாமமே தேஹி அப்படின்னு எனக்கு பேர் வைன்னு சிவன் போய் கேட்குறார். அதுக்கு பிரம்மா பவ ருத்ராதிகணங்களான 8 பேர்களை பிரம்மா வச்சார்னு அஷ்டமூர்த்தி பிராமணத்தில் வரக்கூடிய விற்த்தாந்தம். அதனால் இந்த ருத்ரர்களுக்கெல்லாம் ஆயுதமாக இருக்கிறது இந்த கோடாலி. இந்த கோடாலியை அவள் எதுக்கு இப்படி பரசு லாஞ்சனாகான்னா கோடாலியை அடையாளமாக வச்சுருக்கா. ஏன்னா இந்த ஆயுதத்துக்கு பரசுன்னு ஏன் பேருன்னா பரான் சிறுநாதி இதி பரசுஹு, பரான் வேண்டாதவர்களை சிறுநாதி துன்புறுத்தும், அவளை ஒழிச்சு கட்டிடும் இந்த போர்க்கருவி இந்த கோடாலிங்கிறது, அதனால இதுக்கு பரசுன்னு பேர். சிவனுக்கு கண்ட பரசுஹுன்னு பேர், கண்ட பரசுன்னா உடைக்கப்பட்ட பரசுன்னு பேர். உடஞ்சின்னு இருக்கக்கூடியதான கோடாலியை வச்சுட்டு இருக்காரான் சிவன். ஏன் கோடாலி உடஞ்சுது அப்படின்னா கஜாசுரன்ற ஒரு அசுரனோட யுத்தம் பண்ணுறார், அந்த யுத்தம் பண்ணுறச்சே இவருடைய கோடாலி உடஞ்சி போயிடுறது. அன்னையிலேருந்து இவருக்கு பேர் கண்டபரசுன்னு வந்ததா. சந்திராலோகம்ன்ற சாகித்ய கிரந்த அலங்கார புஸ்தகம், அதோட வியாக்கியானம் ரமான்னு ஒரு வியாக்கியாத்தா, அந்த வியாக்கியாத்தா முதல் ஸ்லோகத்தில் இதை காண்பிக்கிறார். ஆனால் எம்பெருமான் வச்சுருக்கானே அது வந்து திவ்யமான பரசு. இந்த சக்கரத்தாழ்வார்கிட்ட இருக்கக்கூடியதான 16 ஆயுதத்தில் சக்கரம் ஒரு ஆயுதம், பரசுன்றது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்துக்கு யார் எம்பெருமான் அப்படின்னா, மாதவனே பரணன்று வையம் காண மழுவேந்தி மயல் தீர்க்க வல்லதேவன். சிவன் எதுக்கு இந்த மழுவை வச்சுருக்காருன்னு சொல்ல விட்டுட்டேன். சிவன் எதுக்கு மொழி வச்சுட்டு இருக்காருன்னா, இந்த பரசுவை அதுவும் உடஞ்சு போன கோடாலி எதுக்குன்னா மாதவனே பரன் அப்படின்னு இந்த லோகத்தாரெல்லாம் காண்பிக்கிறதுக்காகும். சீமன் நாராயணனே எல்லோரிலும் மேம்பட்ட பரதேவதை அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக, அதை சத்தியம் பண்ணுறதுக்காக. அவாவா அவாவோட ஆயுதத்தில் சத்தியம் பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம். இன்னைக்கு கூட இந்த தண்ணியில் நின்று சபதம் பண்ணுறது, ஆயுதத்தில் சபதம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கும் பல ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு நடைமுறை. அந்த மாதிரி சிவன் எதுக்கு இந்த உடஞ்சு போன கண்ட பரசுவாக இருக்கார் அப்படின்னா, மாதவனே பரன் எம்பெருமான், மாதவன் தான் பரன், எல்லா தேவதைகளையும் காட்டிலும் சர்வோத்கிருஷ்டன் இவன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக சிவன் இந்த மழுவை வச்சுருக்கார். சிவனே சொல்றாரு பரதேவத்தை யாருன்னு சொல்றச்சே, கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம், பிரம்மாக்கு க அப்படின்னு பேரு, ஈசன்னு எனக்கு பேரு. ஆனா எங்களுக்கு இந்த பேர் வரத்துக்கு காரணம் உமக்கு கேசவன்னு திருநாமம் இருக்கே, ஏன் அந்த பேருக்கு காரணம்னா, நாங்க ரெண்டு பேரும் உங்களுடைய தேவருடைய திருமேனியிலேருந்து தோன்றினதுனால எங்களுக்கு இந்த உமக்கு இந்த கேசவன்னு திருநாமம், கன்ற பிரம்மாவும் ஈசன்னு சொல்லக்கூடியதான நானும் சிவனும் தேவர் திருமேனியிலேருந்து தோன்றினதுனால உமக்கு கேசவன்னு பேரு அப்படின்னு சாச்சர். அதுலேருந்து இவாளுக்கெல்லாமே உற்பத்தி உண்டு அப்படிங்கிறது. இவாள்லாம் நித்தியர்கள் கிடையாது, பகவான் மாதிரி சதா சர்வகாலமும் இருக்கக்கூடியவா கிடையாது, பகவான் டேந்து தோன்றினவா இவா அனாதி கிடையாது. இவா அதே மாதிரி இவாளுக்கு அந்தம் இல்லாதவர்களும் கிடையாது, இவாளுக்கு அந்தம் உண்டு. இன்னொரு இடத்துல சொல்றச்சே மந்திரராஜபத ஸ்தோத்திரம், அதுல சொல்றச்சே தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மன பரமாத்மனஹ அதோ அகமபிதே தாசஹா இதி மத்வா நமாம்யஹம். நாங்கள்லாம் ஸ்வதஹா, நாங்கள்லாம் தேவருக்கு தாசர்கள், அதனால மாத்திரம் இல்லை அதோ அகமபிதே தாசஹா, நானும் உமக்கு தாசன்தான், இதி மத்வா இதை தெரிஞ்சிருந்து நான் உமை சேவிக்கிறேன்னு மந்திரராஜபத ஸ்தோத்திரத்துல அஹிர்முஜ்ஞ சம்ஹிதையோடைய அந்தர்கதம் இது மந்திரராஜபத ஸ்தோத்திரம்னு. அதுல சிவபெருமானே எம்பெருமானுடைய பரத்வத்தை சாதிக்கிறார். அதனால முதல் ரெண்டு ஆயுதத்தை நாம இன்னைக்கு பார்த்தோம், சக்கர ஆயுதம் ஒண்ணு, ரெண்டாவது பரசு அப்படின்னு சொல்லக்கூடியதான கோடாலி. இந்த கோடாலிக்கு தேவதை வந்து மாதவன், மாதவனாய் இந்த முசலம் அப்படிங்கிற இந்த பரசுங்கிறதுக்கு பரசுராமர் இந்த பரசுவை தரிச்சென்று இருந்தார், மாதவன் கிடையாது. இந்த பரசுங்கிறதுக்கு பரசுராமர் தன்னுடைய வாழ்நாள் பூர்த்தியா அவருக்கு பரசுராமன் பேர் ஏற்பட்டதுக்கு காரணமே இவர் அதை தரிச்சின்றிருந்ததுனால இந்த ஆயுதம் பரசுங்கிற இந்த கோடாலிய. அப்ப ஏற்பட்ட இந்த கோடாலியானது உங்களை ரட்சிக்கட்டும். பரசு பரிபாத்துவஹா, பரிபாத்து அப்படின்னா பரின்ற உபசர்க்கம், பரித்தஹா எல்லா டைரக்ஷன்ஸ்ல இருந்தும் உங்களை காப்பாத்தட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஸ்லோகம் இன்னைக்கு இரண்டு ஆயுதத்தை பத்தி அனுபவிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.